ஆதார அதிஷ்டான ஆரோபங்களின் தன்மையைக் குரல் சி வினா சோகஸ்மைலி மிக்க விரலினார் கயிறு மறைந்து விடுவது போல ஆவரண சக்தியினால் சர்வத்திற்கும் ஆதாரமான திருமமானது திருஷ்டிக்குத் தோன்றாது மறைந்து போமாயின் கயிற்றரவு போல ஆரோப வடிவ உலகம் எவ்வாறு தோன்றும்? மத்தியான வெயிலில் உள்ள கயிறு போல ஆதாரமான பிரம்மம் மறைப்படாது தோன்றுமாயின் ஆரோப வடிவ உலகம் கயிற்றரவு போல தோன்றமாட்டாது. ஆதலால் இவற்றிற்கு விடையருள் மாறு பிரார்த்திக்கின்றேன். அதுதான் தியார்கிடர் நல்கி எதுவே எதுவல் லாதது போர்த்திதமாய் நிற்கு மிம்மாயிச் சித்தி ரந்தா நற்புதமே பொதுவா எங்க மத்தனையும் புலந்து பிரிவர் திருக்க வந்தா நிதமா ஈரை ஈர்கானா திருக்க மயக்கும் யாரையுமே என்பது ஞானவாசித்தம். 45-46 கைவல்லிய நவநீதம் குவிடை அன்பனே ஆதாரமானது சமம் விசேடமென விருவகைத்தான். அவற்றுள் அதிக தேசத்திலும் அதிக காலத்திலும் உள்ள ஆதாரம் சம ஆதாரமாம். அற்பதேசத்திலும் அற்பகாலத்திலும் உள்ள ஆரோப ஆதாரம் விசேட ஆதாரமாம். 44 கயிற்று எறியாமையினால் அதனிடத்து பாம்பு தோன்றியவிடத்து இது பாம்பின் ருணரப்படுகின்றது. கயிற்று எறிந்தபோது இது கயிறின் ருணரப்படுகின்றது. ஈண்டு இது என்பது சம ஆதாரமும் கயிறென்பது விசேட ஆதாரமும் பாம்பென்பது ஆரோபமுமாம். தோன்றிய பாம்பு கயிற்றின் கண்ணதாகலின் கயிறு பாம்பிற்கு ஆரோபவாதாரமாம். இவ்விசேடாதாரம் அதிஷ்டானம் எனப்படும். இது எனும் சமவாதாரமும் கயிறெனும் விசேடாதாரமும் ஒன்றே. கயிறே யாயிருப்பினும் சமவாதாரம் இது பாம்பெனும் மயக்க காலத்தும் இது கயிறெனும் தெளிவுக் காலத்தும் விளங்குவது பற்றியும் விசேடவாதாரம் மயக்க காலத்து விளங்காது தெளிவுக் காலத்து விளங்குவது பற்றியும் அவ்விரண்டிற்கும் வேற்றுமை கற்பித்து கூறப்பட்டது. 1. எது பிராந்தி காலத்தும் பிராந்தியின் நிவர்த்தி காலத்தும் தோற்றுகின்றதோ அது சம ஆதார சாமானிய அம்சமாம். 2. எது பிராந்தி காலத்து தோற்றுவதில்லையோ எதன் தோற்றத்தால் பிராந்தி நீங்குகின்றதோ அது விசேட ஆதார விசேஷ அம்ச அல்லது அதிஷ்டான மாம். 8. எது அஞ்ஞான காலத்து தோற்றுகின்றதோ ஞான காலத்தில் தோற்றுவதில்லையோ அது ஆரோப கற்பித விசேஷ அம்ச மாம். இன்று இது என்பது சாமானிய அம்சமும் கயிறென்பது யதார்த்த விசேஷ அம்சமும் பாம்பென்பது கற்பித விசேஷ அம்சமுமாம். இங்கனமே தன்னை அறியாமையினால் தன்னிடத்து தோன்றிய தேகாதி வடிவ பிரபஞ்சம் நான் மனிதன் நான் அந்தணன் என்ற தொடக்கத்தனவாக உணரப்படுகின்றது. தன்னை எறிந்தபோது நான் சிவம் என்றுணரப்படுகின்றது. ஈண்டு நான் என்ப சம ஆதாரமும் சிவம் என்பது விசேட ஆதாரமும் பிரபஞ்சம் என்பது ஆரோபமுமாம். சிவம் பிரபஞ்ச வத்தியாசத்திற்கு அதிஷ்டானமாயிருத்தலின் அது விசேட ஆதாரமாம். நான் என்னும் சம ஆதாரமும் சிவம் என்னும் விசேட ஆதாரமும் ஒன்றேயாயிருப்பினும் நான் என்பது நான் சிவன் என அஞ்ஞான காலத்தும் நான் சிவமென ஞான காலத்தும் விளங்குவது பற்றியும் சிவம் என்பது அஞ்ஞான காலத்து தோன்றாது ஞான காலத்துத் தோன்றுவது பற்றியும் இவ்விரண்டிற்கும் வேற்றுமை கற்பித்துக் கூறப்பட்டது. தத்துவ விளக்கப்படலம். 45 சகமதில் இதுவன் சுட்டான் சமானந்தான் மறைந்திட்டாது மிகவிது கயிறாம் என்னும் விசேடந்தான் மறைந்து போகு மகமெனன் சமானன் தன்னை எஞ்ஞான மறைத்தீட்டாது பகர் விசே தமதான் சீவன் பரமென மதனை மூடும். 47 மந்தாந்தகாரத்தில் எதிரே கிடப்பதான கயிற்றில் இது பாம்பென்னும் வியவகார நிகழமிடத்து இதுவென்று சுத்தப்படுவதான சாமானிய வடிவம் அறையாது இது கயிறென்னும் விசேட வடிவம் மறைந்து விடுகின்றது. அதுபோல் கற்பித விசேட வடிவ ஜீவன் நானிருக்கிறேன் என்ற கிடக்கத்து வியவகாரத்தில் ஆவரணமானது நான் என்னும் சாமானிய வடிவ ஆதாரத்தை மறையாது நான் சதானந்த வடிவன் நான் சிதானந்த வடிவன் நான் நித்யானந்த வடிவன் நான் பூரணானந்த வடிவ கயிற்றிற்கிரண்டு வடிவம் உண்டு. ஒன்று சாமானிய வடிவம் மற்றொன்று விசேட வடிவம். இது கயிறின் புழி இது என்பது சாமானிய வடிவமும் கயிறென்பது விசேட வடிவமுமாம். இது சர்ப்பமென்று மித்தியா சர்ப்பத்துடன் அபின்னமாய் பிராந்தி காலத்திலும் தோன்றுகின்ற இது என்னும் வடிவம் சமானிய வடிவமாம். பிராந்தி காலத்தில் எதன் வடிவம் தோற்றாது எது தோற்றுவதால் பிராந்தி நீங்குகின்றதோ அது இறைச்சுவின் விசேட வடிவமாம். அங்கனமே ஆத்மாவிற்கும் இரண்டு வடிவம் உண்டு, ஒன்று சாமானிய வடிவம், மற்றொன்று விசேட வடிவம். சத்வடிவம் சாமானிய வடிவம், அசங்கத்தன்மை, கூட்சத்ததன்மை, நித்திய முத்தத்தன்மை முதலியன விசேட வடிவம். எனெனின் சுலசுக்கும சங்காத மிருக்கின்றதன் புழி சுலசுக்கும சங்காதத்தின் பிராந்தி சமயத்திலும் மித்தியான சங்காதத்திற்கு வேறாகாது சத்வடிவம் விளங்குகின்றது. ஆதலால் ஆத்மாவின் சத்வடிவம் சாமானிய வடிவமாம். சோலசுக்கும சங்காதத்தின் பிராந்தி சமயத்தில் ஆத்மாவின் அசங்க கூடஸ்தித்திய முக்த வடிவம் தோற்றுவதில்லை. ஆனால் அசங்க முதலிய வடிவ ஆத்மா தோற்றுவதால் சங்காத சரீர பிராந்தி நீங்குகின்றது. ஆதலால் அசங்கத்தன்மை, கூட்சத்தனதன்மை, நித்திய முக்தத்தன்மை, வியாபகத்தன்மை முதலியன விசேட வடிவங்களாம். எல்லா பிராந்திகளிலும் சாமானிய வடிவம் ஆதாரமாம், விசேட வடிவம் அதிஷ்டானமாம். சர்ப்பத்திற்காசிரயமான விரச்சுவின் சாமானிய இது எனும் வடிவம் சர்ப்பத்திற்காதாரமாம், விசேட இறைச்சு வடிவம் அதிஷ்டானமாம். அந்தனமே மித்தியா பிரபஞ்சத்தின் ஆசிரயமான ஆத்மாவின் சாமானிய சத்வடிவம் பிரபஞ்சத்தின் ஆதாரமாம், அசங்கத்தன்மை முதலிய விசேட வடிவங்கள் அதிஷ்டானமாம். ஆதார அதிஷ்டானங்கட்குச் சிறிது வேற்றுமை. இந்த நம் சேசங்கர பூஜ்ய பகவத் பாதாசாரிய சுவாமிகளின் சிஷ்ய பரம்பரை இனருளொருவராகிய சர்வாத்ம முனிவரால் கூறப்பட்டிருக்கின்றது. கைவல்லிய நவநீதம் 46. கேவல நலிதோன் ராமர் கெடுத்தது பஞ்சகோசன் சீவனன் சகத்து மாகிச்சினித்த விட்சேப மன்றோ வாவரணந்தா நேபா ரணர்த்தமென் துரைத்த தேதோ மேவரன் குருவே என்று வினாவிடின் மகனை கேளாய். 47. தோற்றமான் சத்தி தானன் துன்பமாம் பவமா நால மாற்றலான் முத்தி சேர்வார் கனகூல மாகன் காணியூற்றமாம் பகற்கா லம்போலுபகார நிசியாலுண்டோ தே மாற்றமென் நுரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லா நின்னும் பிரம்மமாகிய யதார்த்த விசேட வடிவ ஆதாரத்தை மறைக்கின்றது. அந்தனம் மறைப்பதினால் ஆவான சக்தி பிறவி பிணிக்கேதுவாயிற்று. 45. சீவினா பரமாசிரியரே ஒன்று ஜீவப்பெரும ஐக்கிய நிலையை விளங்காவாறு மறைத்துக் கெடுத்தது அன்னநமய கோசம் முதலிய பஞ்சகோசமும் அவற்றினபிமானியான சிதாபாச ஜீவனும் ஆகாயம் முதலிய சகத்துமாயுண்டான விக்ஷேப்சக்தியல்லவா. அந்தனங்கொடியதாயுள்ள விக்ஷேப்சக்தியை நிந்தியாது ஆவரண சக்தி ஞானதிருஷ்டியை குருடாம்பன் மறைத்து பாழாக்கிற்றென்றும் பிறவிப்பிணியை உண்டாக்கு முபாது என்றும் அதனை வெறுத்துக் கூறிய காரணம் என்ன? அதனைத் தேவரீர் விளங்க உணர்த்தும்படி வேண்டுகின்றேன். 46. ஆவரண் சக்தியின் பிரதிகூலத்தன்மையையும் விக்ஷேப் சக்தியின் அனுகூலத்தன்மையையும் கூறல். குவிழை அன்பனே, விக்ஷேப் சக்தியானது பஞ்சகோஸ்ரம் சேவனம் சகத்துமாயுண்டாயிருத்தலால் அபிவேகிகளுக்கு துன்பத்தைத் தரும் பிறவிக்குக் காரணமாயினும் தமது பிரயத்தினத்தினால் முத்தியை ஆன்மா நிர்விசேஷ சின்மாத்திர வடிவமாகலின் அது சாமானிய வடிவமும் விசேட வடிவமுமன்றாம். அந்தனமாயினும் அவது ஆவரணத்தால் சாமானிய விசேட வடிவமாகத் தோன்றுகின்றதன் வீண் தூகித்தறியத்தக்கதாம். மறைமுதற்கு நாமரூபங்கள் மறுவுதல் இல்லையே எனினும் கரையற விளங்கு மாயினாலே கற்பிக்கப்பட்டனவாகும் என்பது சூத்சங்கிதை. 48. தத்துவ விளக்கப்படலம் 48. சுழ்த்தீர் பிரளயத்து தோற்றமான் சகங்கள் மாண்டு முழுத்திய பவம் போய் முத்தியடைந்தவர் ஒருவருண்டோ முழுத்தவிட் சேபமெல்லா முத்தியர் கூட்டுக்கிற்கும் கொழுத்தவா வரண முத்தி கூடாமற் கெடுத்த கேடே எடைய விரும்பும் விவேக்கு குருசாசிராதி வடிவமாகச் சாதனமாம். ஆதலால் விக்ஷேப் சக்தி யாவர்க்கும் கெடுதியைத் தருவ தந்தம் யாவர்க்கும் பிரயத்தனத்தை உண்டு பண்ணுவதற்கேதுவான பகற்காலம் போல இராக்காலத்தால் அவர்களுக்கு உபகாரமுண்டாகின்றதா? இல்லையே. இவ்வோமானத்தால் ஆவான் சக்தி மிக 4.7 கொடியதென்று விளங்கவில்லையா? 49. மேலும் நித்திய பிரளயம் என்னும் சுழற்சி அவஸ்தையிலும் மகா பிரளயத்திலும் விட்சே தோற்றல் நப்பமான உலகமானது இராக்காலம் யாவர்க்கும் நித்திரைக்கேதுவாயிருந்து மிக்கத்தும் பத்தை தருதல் போல ஆவரண் சக்தியும் யாவர்க்கும் பிறவிக்கேதுவாயிருந்து மிக்க துன்பத்தை தருதலால் விட்சேத் சக்தியினும் அவ்வாவரண சக்தியே மிக குடித்தென்றவாறா கணத்திற்கு கணங்காரிய பதார்த்தங்கள் அனைத்தும் தீபச்சுடர் போன்று நாசமாதல் நித்திய பிரளயம் என்று கூறுதலுமுண்டு. டாலர் அதில் சுழ்த்தியில் சகல காரியங்களும் லயமடைகின்றன. தர்மாதர்மம் பூர்வ சம்ஸ்காரமாகிய விவை சுழ்த்தி காலத்திற்காரண வடிவமாக விரிக்கின்றன. இங்கனன்காரண வடிவமாக விருப்பதால் உறங்கி விழித்தவனுக்கு சுகதுக்காதிகளின் பொருந்தாமை இல்லை, ஸ்மரணத்திற்கும் பொருந்தாமை இல்லை. சுழ்த்தியில் அந்த கர அனுபவத்திற்கு மனத்திற்கு நாசம் அங்கீகரிக்கும் இடத்து அதனது வசமான பிராணாதி கிரியை கற்கும் பொருந்தாமை இல்லை. உண்மையில் சுவாசாதிகள் இல்லையாயினும் அவை காணப்படுதல் மற்றவர்களின் பிராந்தியையாம். உறங்குபவனது கடல் காணப்படுவது போலும் அல்லது அந்த கரணத்திற்கு ஞானசக்தி கிரியாசக்தி என விரண்டு சக்தி உண்டு. அவற்றுள் ஞானசக்தியுடன் கூடிய அந்த கரணத்திற்கு சுழ்த்தியில் நாசம் உண்டு, கிரியாசக்தியுடன் கூடிய அந்த கரணத்திற்கு நாசம் என்று. ஆகவே பிராணாதிகள் இருப்பதில் விரோதமில்லை என்பது வேதாந்த பரிபாஷை. இப்பிரம்மாவின் 100 வயதிற்கு பின்னர் அவரோடு ஆகாயாதி சர்வபூதங்களும் நாசமடைதல் மகா பிரளயமாம். இவ்விருவகை பிரளயமேயன்றி வேறு 3 பிரளயமும் உண்டு. வருமாறு பிரம்மாவி நிராத்திரியாகிய நிமித்தத்தால் உண்டாகும் பூ முதலிய கீழ் 3 லகங்களின் நாசம் நைமித்திக பிரளயமாம். பிரம்மாவின் தினத்தில் உண்டாகும் 14 மனுவந்தரங்களுள் ஒவ்வொன்று நாசம் தினப்பிரளயமாம். காரணசகித ஜகத்திற்கு தத்துவ ஞானத்தால் உண்டாகும் பாதம் ஆத்தியந்திக பிரளயமாம். 7.50 கைவல்லிய நவநீதம். 49 சுத்தியில் வெள்ளி போல தோன்றிய தோற்றமான சத்தியும் பொய்யே என்றார். சத்திசா தனமா வந்த முத்தியும் பொய்யா மென்னின் மோகனத்திறைவே லங்கா நித்திரை தெளியுமா போ நிர்வாண நிலைமையாமே நாசமடைகின்றது. அவ்வாறு நாசமடைந்தும் அப்போது தம்மை துன்பத்திலிழந்த செய்துள்ள பிறப்பினின்றும் நீங்கி முத்தியடைந்தவர் யாவரேனு ஒருவருளரா? இல்லையே. ஆதலால் பஞ்சகோஷ்கம் சேவனம் சகத்துமாகித் தோன்றிய விட்சேப் சக்தியானது புண்ணிய கர்மபரி பாகவசத்தால் பிறவிக்கன்றியவரை குருசாஸ்திராதி வடிவாக நின்று பரம்பரையாகவாவது நேரையாகவாவது சக்தியடையச் செய்யும். ஆவரண சக்தியோ அவ்வாறு காது வித்தில் முளை போலச் சீவர்களிடத்திருந்து அவர்கள் முத்தியடையாவாறு செய்தலின் அது மிகவும் கொடியதாம். 48.7 மீத்தியா வடிவ விட்சேப் சக்தியாலுண்டாத முத்தி எவ்வாறு விடைகூறல்? சந்தியமாமென்னும் வினாவிற்கு சீவினா, கிளிஞ்சலில் வெள்ளி போல பிரமத்தின் இடத்து தோன்றிய விட்சேப் சக்தி மித்தியாகவிருத்தலின் அச்சக்தி குருசாஸ்திராதி வாயிலாக வருகின்ற முத்தியும் அச்சத்தி போல மித்தையாகுமல்லவா? அந்நனமாயின் அவன் மீண்டும் வருகின்றதில்லை என்னின் சுருதியால் மோட்சம் நித்தியம் என்பதெவ்வாறு பொருந்தும்? குல்விடை அன்பனே, மித்தியா வடிவ நித்திரையிற் கண்ட புலி முதலிய விலங்குகளால் நித்திரை தெளிந்துவிடத்து நித்திரையை சாக்கிரம் சத்தியமாவது போல மீத்தியாகிய விட்சேப் சக்தி வடிவ குருசாஸ்திராதிகளால் உண்டாகும் முத்தியும் சத்தியமாம். இதில் யாதும் சந்தேகமில்லை அல்லவா? நபாவ வடிவமான 49 பரம்பரை என்றது கர்மோபாசனாதிகளை, நேரே என்றது திட தத்துவ ஞானத்தினை. மித்தியாவடிவ சுப்பன சிறியின் போகத்தால் சத்தியமான வேரிய வீழ்ச்சியும், கற்பிதமான சிலா பைரவாதிகளைப் பூசித்தலால் சத்தியமான சம்பத்தும், யதார்த்தமல்லாத கண்ணாடியின் பிரதிபிம்ப முகத்தால் சத்தியமான முகத்தின் அழகு முதலியவற்றை எறுதலின் சித்திப்பது போல மித்தியாவடிவ குருசாஸ்திராதிகளாலும் சத்தியமான முத்தியும் சித்திக்கின்ற தென்பதாம். குருவினாலும் வேதாந்த வாக்கியத்தினாலும் உண்டாகும் நான் பிரமம் என்று மந்தக்கரண விருத்தியினால் காரணசகித மாயோடு. 51 தத்துவ விளக்கப்படலம். ஐம்பதுடோட்இம்பறி நஞ்சை நஞ்சாலிரும்பினை இரும்பாலையும் அம்பினை எம்பார் பற்று முழக்கினை எழுக்கான் வாய்ப்பர் வம்பியன் மாயை கண்ணை மாயான் வாய்ப்பர் பின்னை தம்பமா மதுவும் கூடச் சவஞ்சுடு தடிப்போர் போமே சீபினா ஆபரண விக்ஷேபம் என்று மிரண்டு சத்திக்கும் காரணமான மாய நீக்கம் எதனாலுண்டாம் அதனைத் தேவரீர் திருவாய்மலந்தருளும்படி வேண்டுகிறேன். கு விடை விஷத்தினை அதற்கு பிரதிகூலமான விஷத்தாலும் வாழ் வடிவ முதலிய இரும்பினை அதற்கு பிரதிகூலமான அற முதலிய விரும்பினாலும் போர் முகத்தில் பகைவரையும் அம்பினை அதற்கு பிரதிகூலமான அம்பினாலும் ஆடை முதலியவற்றிற் பற்றிய அழக்கினை அதற்கு பிரதிகூலமான வர்மன் முதலிய அழக்கினாலும் கூடிய பிரபஞ்சத்தின் நிவர்த்தியே மோட்சமாம். அத்தியாச வடிவ வரவின் நிவர்த்தி அதிஷ்டான வடிவ கைராதல் போன்று அத்தியாச வடிவ காரண சகித பிரபஞ்ச நிவர்த்தியும் அதிஷ்டான வடிவப் பெறும் மாம் அதனின் வேறன்றாம். ஆதலால் மித்தியா வடிவ காரண சகித பிற பஞ்ச நிவர்த்தியே சத்திய வடிவமாயிருத்தலின் முத்தி சத்தியமாமென் பந்தம் மித்தையா இருத்தலின் அதனை யொழித்தற்கேதுவாய சாதனமு மித்தையாகவே இருத்தல் வேண்டும். ஒருவனுக்குச் சொப்பன உலகத்திலுண்டான நோயைக் கெடுப்பதற்குச் சொப்பன உலக மருந்தே உபயோகமாவதன்றே சாக்கர உலக மருந்துபயோகமாவதென்றான். அந்த நம்மை மித்தையான சம்சாரத்தை யொழிப்பதற்கேதுவாய சாதனமும் மித்தையாக விருத்தல் வேண்டுமே என்று சத்தியமாக விருத்தல் கூடாதென்க இரும்பா விரும்பு திருந்துவ போல் ஏற்று மனத்தான் மனந்திருந்தன் திரும்பா நிராசை வடிவாகிச் செறியின் தன்னால் இயற்றுவதாய் விரும்பா நின்றோர் கெளிதானவைய மனத்தி நுபசாந்தி பெரும்பாரந்தீர் நற்கதியாம் பெரிதோர் கதியு நன்றாக தன்னுருவமாய்வதற்கே முயல்வத்தாகி தமமொழித்த வகுச்சியில் நார் சகலமான விண்ணலுரு குற்றமிலா விச்சை ஏது மேகணைகள் கணையாலே நஞ்சை நஞ்சார் துண்ணுபகை பகையாலே தீது தீதாற்றுடை பதுபோல் அவித்தேதனைத் துடைத்தல் வேண்டு முன்னியிறப் பார்த்தலுமே இதனச்சு பாவமொழிந்து போய்த் தன்மாய்வால் உதவும் இன்பம் என்பது வாசிட்டம். கைவல்லிய நவநீதம் 51. இந்த மாயினார் சீவர் கேழவத்தைகளும் தாகு மந்தவே ரவத்தை தம்மையடைவனின் மொழியக் கேளாய் முந்தவின் ஞான மூடன் மொழித்தல் காணாத நானன் சந்ததன் கண்ட நானன் தழல்கடல் குளிர்மையாதல் முறையே மருத்துவர் கொல்லர் போர் வீரர் வண்ணார் கெடுப்பது போல ஆத்மானாத்ம விசாரமுடையோர் அசுத்த மாயினைச் சுத்தமாயினார் கெடுப்பர் பின்பு அச்சுத்தமாயையும் பிணஞ்சுடு தடி போல அசுத்த மாயையோடு கெட்டுப்போம் இதுதான் மாயை கெடுப்பதற்குரிய வழி. 50.